வணக்கம், இது மலை பேச்சு பாட்காஸ்ட். நான் உங்கள் ரோனி. இன்று நாம் பார்க்கவிருக்கும் நூலின் பெயர் அப்பன் அவுட் ஆஃப் பாவர்ட்டி. எழுதியவர் சி ஜின்பிங். இந்த நூல் சீனத்தில் உள்ள நிங்டே என்ற பகுதிக்கு வறுமையொழிப்புக்கு பணிக்காக சென்ற ஷியின் அனுபவங்கள் உரைகள். நூலை ஃபாரின் லாங்குவேஜ் ப்ரெஸ் என்ற பதிப்பும் வெளியிட்டுள்ளது. நூலை விமர்சனத்தை பார்ப்போம். சீனாவை பற்றி மேற்கு நாடுகளில் ஏராளமான கோட்பாடுகள், குற்ற அறிக்கைகள், அவதூறுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்று ஆசியாவில் உள்ள நாடுகளிலேயே சீனா வல்லரசு நிலையை அடைந்துவிட்டது. ஆனால் இன்றும் கூட அந்நாட்டு தலைவர்கள் தங்கள் நாட்டை வளர்ந்து வரும் நாடு என்று தான் அழைக்கிறார்கள். இப்படியான பணிவு அவர்களுக்கு எப்படி வந்தது, அதை பற்றி அறிய நாம் இந்த நூலை வாசிக்க வேண்டும். 1949 ஆண்டு விடுதலை பெற்ற சீனா பொருளாதார சக்தியாக வளர்ந்தது எப்படி என பலரும் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் கூட அந்த நாட்டில் இருந்த வறுமையை, கல்வி அறிவின்மையை பற்றி முழுமையாக பேசாமல் பலரும் மௌனமாக கடந்து போயிருக்கிறார்கள். அப்படி பேச நினைக்கும் இடங்களில் கூட சில வரைபடங்களை இணைத்துவிட்டு மெதுவாக கலந்து கொள்வார்கள். ஏனென்றால் அது ஒரு சிக்கலான நிலைமை, அதை பற்றி விரிவாக பேசுவது கடினமான ஒன்று. சீனாவின் நிங்டே என்ற பகுதியில் வறுமை ஒழிப்பணி எப்படி நடந்தது, அங்கே சென்ற கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினரான சி என்னென்ன விஷயங்களை கவனித்தார், திட்டங்களை எப்படி திட்டமிட்டனர், அதை செயல்படுத்தும் போது அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன என்பதை அப்பன் அவுட் ஆஃப் பாவர்ட்டி நூல் பேசுகிறது. இது எழுதியவர் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருந்து மெல்ல பல்வேறு பதவிகளை மேலே வந்து இன்று சீன நாட்டின் அதிபராக ஒருங்கிணைக்கிறார். அதிபர் ஷி ஜின்பிங் இந்த நூலை எழுதியிருக்கிறார். வறுமை என்பது பொதுவாக நாட்டை எளிதாக பின்தங்கிய நிலை கொண்டு செல்லக்கூடியது. வறுமையை குறைக்க ஏழைகள் வாழும் பகுதி மறைத்து துணியை கட்டுவது, சுவர் எழுப்புவது, மைய நகருக்கு அப்பால் கொண்டு போய் குடி வைப்பது ஆகியவற்றை வளர்சரி சீரிய சிந்தனையாளர்கள் சில செய்கிறார்கள். இதெல்லாம் ஏழைகளை முற்றாக அளித்து கூடவே வறுமையும் ஒழித்து விடலாம் என இன்னும் கூற கனவு. இந்த இடத்தில் சீனா வேளாண்மை மட்டும் நம்பியுள்ள தம் நாட்டு மக்களை எப்படி கல்வியை கொடுத்து தொழிற்பயிற்சிகள் அளித்து உற்பத்தி துறைக்கு நகர்த்தியது என்பதை பற்றி இந்த நூல் கூறுகிறது. வறுமை ஒழிப்பணியில் நாடெங்கும் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். அன்றைய கட்சி உறுப்பினரான சி நிங்டே கிராமத்துக்கு சென்று தங்கி வறுமை ஒழிப்பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அப்போது அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள், மக்களின் கருத்துக்கள், எதிர்வினைகள், அவர்களின் எதிர்காலம் மீதான ஆசை, வாழ்க்கை நிலை, வருமானம் என அனைத்தையும் புரிந்து கொள்ள முயன்றிருக்கிறார். சேகரித்த தகவல்களை கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் பேசி தேவையான திட்டங்களை தீட்ட உதவியிருக்கிறார். வறுமை ஒழிப்பணியில் சி தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தவில்லை, தன்னோடு இணைந்து பணியாற்றிய கட்சி பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், தன்னார்வலர்கள் என அனைவரையும் இணைத்து நாம் என்றுதான் குறிப்பிடுகிறார். தொடர்ச்சியாக நாம் அனைவரும் ஒத்திசைவு கொண்டு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற நூல் முழுவதும் வலியுறுத்தியவர் இருக்கிறார். வறுமை ஒழிப்பு பணிக்கு நிதி ஒதுக்குவது மத்திய அரசு என்றாலும் கூட அதை வைத்து கிராமங்களில் உள்ள நிர்வாக முறையை நசுக்கி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள நினைக்கவில்லை. விவசாயிகளை கூட்டுறவு முறையில் தொழில் நிறுவனங்களை உருவாக்க ஊக்கம் கொடுத்து தேவையான ஆதாரங்களை வழங்கியுள்ளது. இந்த நிறுவனங்களின் நிர்வாகம் விவசாயிகளின் கைகள் தான் இருந்தது. அதில் மத்திய அரசு தலையிடவில்லை. கூட்டு நிறுவனங்களின் செயல்பாடு விதிகள் எந்த தலையீடும் செய்யவில்லை. இது இன்றைக்கும் ஆச்சரியமான செய்தியாக உள்ளது. வறுமொழி பற்றி உரைகள் அனுபவங்களை கொண்ட நூல்தான் என்றாலும் புதிய தலைமுறையினருக்கு இதில் என்ன இருக்கிறது? இதில் இளைஞர்கள் தங்கள் சுய ஆளுமையை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும், வறுமை ஒழிப்பு பணியில் அவர்கள் பங்கேற்கும் போது என்னென்ன விதமான இடர்பாடுகளை, சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று சி விளக்கமாக கூறியிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியோ அதற்குள் உள்ள ஊழலால் எப்படி மக்களின் ஆதரவை தொடர்ச்சியை இழந்து வருகிறது, இதன் விளைவாக கட்சி எப்படி உடையும், நாடு என்ன இது மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் என்பதை பற்றியும் தனி அத்தியாயங்கள் எழுதப்பட்டுள்ளன. முக்கியமாக கட்சி பணியாளர்கள் மூத்த தலைவர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து பேசுவதை பற்றி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதில் முக்கியமானது மக்கள் தங்கள் புகார்களை மனுக்கள் மூலம் அனுப்பினால் அதை பெறுவதற்கென தனித்துறை உள்ளது. அந்த துறையின் முக்கியத்துவத்தை பற்றியும் கூறியுள்ளார். நேரடியாக அந்த கடிதங்களுக்கு பதில்கள் எழுதுவதை விட அவர்களை சந்திப்பதற்கான நேரத்தை தலைவர்கள் ஒதுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். தொழில் மேம்பாடு என்பது அரசு நிதியத்தால் எளிதாக தொடங்கப்பட்டுவிடும் என விட்டுவிடாமல் கல்வி அறிவு பற்றி அறிவியல் தொழில்நுட்ப கல்வி பற்றி பேச தனி அத்தியாயமே உள்ளது. நூலின் சிறந்த அத்தியாயம் அதுதான். எதிர்காலத்தை கல்வியும் அறிவியல் தொழில்நுட்பமும் ஆளும் என்பதை வலியுறுத்தி கூறி மக்கள் மூடநம்பிக்கைகளை விளக்கி கற்பது தயாராக இருக்க வேண்டும் என சி கூறியுள்ளார். அதே சமயம் தாமதமாக கல்வி அறிவை ஒரு அரசு கொடுப்பதால் சமூகத்தில் எப்படி கல்வி அறிவின்மை தீராமல் அதிகரிக்கிறது என்பதையும் தர்க்கபூர்வமாக விளக்கி கூறியுள்ளார். இப்படியான அவரின் பார்வை கோணம் வாசகர்களுக்கு சற்று புதிதாக உள்ளது. இந்த கோணத்தில் யோசித்து தமது கருத்துக்களை கூறுபவர்கள் பொதுவாகவே குறைவு. அதனால் தான் இந்த அந்த பார்வை கோணம் சற்று புதிராக வினோதமாக தெரிகிறது. சிறுபான்மையின மீது பயம் வெறுப்பு கொள்ளச் செய்து தேர்தல் வெற்றி அறிவுரை செய்ய தனம் தாழ்ந்த மதவாத சக்திகள் உலகமெங்கும் முயன்று வருகின்றன. இதற்கு எளிமையாக போலி செய்திகளை பயன்படுத்துகிறார்கள். சி கிராமங்களில் உள்ள பூர்வீக சிறுபான்மை இனத்திற்காக வறுமை ஒழிப்பு பணியை மேற்கொண்டு அதை பற்றி தனி அத்தியாயம் ஒன்று எழுதியிருக்கிறார். இதில் அம்மக்களுக்கான தனித்துவமான வறுமை ஒழிப்பு பொருளாதார மேம்பாடு திட்டம் பற்றி விரிவாக விளக்கியிருக்கிறார். மக்களால் மக்களுக்காக உருவானது கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை முழு முழுக்க விளக்கி திருத்தமாக கூறியிருக்கிறார். நாடகம் அழிந்து தெரிந்து கலப்பணியை மக்களுடன் நின்று தோளுக்கு தோளாக செய்த காரணத்தால் ஒரு பகுதியில் உள்ள முக்கிய உதவி தரும் பொருட்களை உணவுகளை துல்லியமாக அவர்கள் கூற முடிகிறது. அதை மதிப்பு கூட்டி எப்படி சந்தைப்படுத்த வேண்டும் எனவும் கூறுகிறார். எழுத்தாளர் மு. ராமநாதன் தான் எழுதியுள்ள ஒரு கட்டுரை நூலில் கிராம மக்கள் நகரத்து குடும்பத்தோடு சென்று தங்க முடியாத கடவுச்சீட்டு காரணம் என்று கூறியிருந்தார். எதற்கு அந்த சீட்டு என விரிவாக எழுதப்படவில்லை. சி எழுதிய இந்த நூல் அந்த சந்தேகத்தை முற்றாக தீர்த்து வைத்தது. தொழிலாளர்கள் இடம்பெயர்வு நகரங்களையே உங்கள் மக்களை எப்படி பாதிக்கிறது, அதற்கான தீர்வு என்ன என்பதை சி யோசித்து அதையும் விளக்கி எழுதியிருக்கிறார். நூலில் சோசியலிச பொருளாதாரம் அதை மக்களுக்கு எப்படி கற்பிக்க வேண்டும், சீன கலாச்சாரத்தின் மீது மக்களுக்கு பிரச்சாரம் செய்வது என்பது பற்றியும் எழுதப்பட்டுள்ளது. சோசியலிச நாடுகள் வறுமையில் வாடும் என சில கற்பிதங்கள் உள்ளன. அதை உடைத்து சோசியலிச பொருளாதாரத்தை வளர்த்து தானும் வளர்ந்து பிற நாடுகளுக்கும் கடன் கொடுக்கும் அளவுக்கு சீனா உயர்ந்துள்ளது. இப்படியான வளர்ச்சி நடித்தலும் ஒரு நாளில் இரவில் உருவாகவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி பணியாக தன்னார்வலர்கள் அரசு ஊழியர் பலரும் கடுமையாக உடைத்திருக்கிறார்கள். கண்காணிப்பு அரசியல் மனித உரிமை மேல் சர்வாதிகாரம் என சீனத்தின் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. அதை ஓரமாக வைத்து விடுங்கள். பெரிய நிலப்பரப்பு கொண்ட சீனா எப்படி உள்நாட்டு சிக்கல் எது கொண்டு பொருளாதார வளர்ச்சி பெற்றது, வறுமை ஒழித்தது, கல்வி அறிவு உயர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதும் கூட நம்மை வழிநடத்துகிற ஒன்றுதான். தற்போது நடக்கும் பாரிஸ் உரிமை போட்டிகள் கூட சீனவர்களை பாகுபடுத்தி இனவாத நோக்கோடு குறைகளை மிக நாளில் உள்ள வீரர்கள் முன்வைக்கிறார்கள். அதை எந்த நடும் பொருட்படுத்தி எந்த கருத்தும் கூறவில்லை. சீன வீரர்கள் தங்கள் பெரும் பதக்கங்கள் வழியாக பதில் கூறி வருகிறார்கள். மக்களை மதிக்கும், அவர்களை நேசிக்கும், அவர்களின் ஆதரவில் ஆட்சி செய்யும் நாடு எந்த வித சக்திகள் தடுத்தாலும் வளரும், மகத்தான சக்தியாக உருவாகும் என்பதற்கு இந்த நூலில் உள்ள அனுபவங்கள் உரைகள் சாட்சி. சாதி மத இன மோதல்கள் உலகமெங்கும் நடந்து வரும் சூழலில் வறுமை ஒழிப்பு அனுபவங்கள் உரைகள் அற்புதமான ஒரு ஊக்கத்தை வாசகர்களுக்கு கொடுக்கிறது. வாய்ப்பிருப்பவர்கள் நூலை வாங்கி வாசியுங்கள். நன்றி.